ஒரு ஜாதி பக்சர் சுரு சுரு பக்சர் மேக்கா மேதம் ஹொந்த பக்சர் ஆகிய ஒரு ஹொந்த கட்டிட துண்ணான அறிநைத்தி ஐ ஏ கட்டிட தெரிநைத்தி எக்னிச மேக்கிரமே நிசதம மேக்க ஒரு நெத்த குருக்காரிய நெத்த இல்ல சல்லிக்காரிய இல்ல விநாசகரங்க அப்படின்னா மவனா கியானே ஏக அப்படி கியானே அப்படி அப்படி தவத் கியானே அப்படி மனாபக்கிரமேத்து அப்படி கியானே ஏக்க விருத வேண்டே மரம் மனபக்கிரமேத்தோ கமண்ணே அப்படி தீன பிரஸ்ன ஏக ஆசனக்கிரமே வெடிக்கிறான்னு கியானே பேவி.